வணக்கங்க. திண்டுக்கல் செல்வம், ஏற்கனவே உங்களுடைய பதிவு போட்டிருந்தீங்க, பார்த்தோம், அதுக்கான பதில் கொடுத்துருக்கேன். திரும்ப ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ இயற்கை விவசாயம் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, வாழைக்கர் முறையில் பண்ணியிருக்கீங்க, நம்மாழ்வார் முறையில் பண்ணியிருக்கீங்க, அடுத்து ஈஎம் கரைசலுங்கிற ஒரு முறை, மூணு முறையில் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே ஒரு முறை தான் பண்ணியிருக்கேன், நான் 7-8 வருஷமாக பண்ணியிருக்கேன். பட் தண்ணி பற்றாக்குறை, செலவுகள் ஜாஸ்தி, இடுபொருள், அது நம்ம உழைப்பு, கடுமையான உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது இயற்கை விவசாயத்தில் அதுதான், அதாவது பழைய இயற்கை விவசாயங்களில். இப்போ வந்து ஐயா வந்து திருத்தணி பக்கத்தில் வந்து கரும்பு எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி தமிழர் வேளாண்மையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். அதாவது உழைப்பே இல்லை, நீங்கள் கரும்பு நட்டுட்டிங்கன்னா அடுத்து அறுவடை தான், ஹார்வெஸ்டிங், அதோடு முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இடையில போய் ஸ்ப்ரே பண்ணுறது, அதுக்கு கனஜீவாமிரதம், மற்ற அமுத கரைசல், ஜீவாமிரதம், ஈஎம் கரைசல், அது தெளிக்கணும், இதை தெளிக்கணும், மூடாக்கு போடணும், குழி ஓட்டணும், அந்த வேலையே கிடையாது. வெரி சிம்பிள். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் பாருங்களேன். அதை நீங்கள் திருத்தணிக்கு போகணும், திருத்தணியில் போய் அந்த ஃபார்மை நீங்கள் பாருங்கள். தமிழர் வேளாண்மையில் ஒரு மாடல் ஃபார்ம் ஐயா பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை வந்து அவசியம் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு முடிவெடுங்க, ஒட்டுக்கரும்பு போடலாமா நாட்டுக்கரும்பாங்கன்னு ரெண்டாவது முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல அவசியம் அதை பாருங்கள். ஏன்னா மற்ற நெல் விவசாயம் மாதிரியே, கடலை விவசாயம் மாதிரியே 3 மாதத்தில் 4 மாதத்தில் முடியக்கூடிய விவசாயம் கிடையாது கரும்பு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலேயே நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கலாம். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு மேலே இது இயற்கை விவசாயங்களில் சுபாஷ் பலேக்கர் முறையிலே 50 ஆண்டுகளுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அவங்க 50 ஆண்டுகளில் வந்து இயற்கை விவசாயம் இல்லை, 50 ஆண்டுகள் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம கொண்டு போகலாம் ஐயா முறையில், நீங்கள் பாருங்கள். அவங்களாம் வந்து 8x8, 6x6 அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஐயா முறையில் போகும்போது 10x10 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 10x10 வரும், நீங்கள் அதை பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் அவசியம் அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க. ஐடியா வந்த ஒருபாடு நீங்கள் வந்து இயற்கையில் விவசாயத்தில் வந்து நாட்டுக்கரும்பா ஒட்டுக்கரும்பாங்கிற முடிவெடுங்க. அவசரப்பட்டு நீங்கள் மில்லுக்காரன் கேட்குறான், அவன் கேட்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விவசாயத்தை பண்ணி திரும்ப திரும்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த விவசாயத்தில். இது ஒரு ஈஸியான வழிமுறையை தான் தமிழர் வேளாண்மையில் ஐயா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.